அவனார் அதெல்லாம் பார்த்துக் கொள்ள வேண்டிய பொறுப்பு அதை ஒப்படைத்தார் ராமன். அதை அவள் ஏற்க மறுத்துவிட்டார். அவள் எப்பேற்பட்டவள்? அவளோ ஒரு ஸ்ரீ. ஸ்ரீ எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு கேட்டா, பிதா ரட்சதி கௌமாரே, பர்த்தா ரட்சதி யௌவனே, புத்ரா புத்ரோ ரட்சதி வார்த்தகே, நஸ்ரீ சுவாதந்திரியம் அருகதி என்பார்கள். அக்காலத்தில் எப்படி அவருடைய இளமை பருவத்தில் தகப்பனார் ஒரு பெண்ணை காப்பாற்றுவார். பிறகு மன வயது வந்த பிறகு அந்த காலத்தில் பர்த்தாரட்சதி யௌவனே, யௌவன பருவத்தில் யஜமான பர்த்தா அவளை காப்பாற்றுவார். பிறகு பார்த்தகம் கேத்தனம் வந்த காலத்தில் புத்திரன் தாயை காப்பாற்றுவான். இப்படியாக ஒவ்வொரு பருவத்திலையும் பெண்ணை காப்பாற்ற வேண்டியவர்கள் இன்னார் என்று சாஸ்திரம் பேசுகிறது. ஆக நஸ்ரீ சுவாதந்திரியம் அருகதி. ஆக இந்த யுவன பருவத்தில் பர்த்தா சொன்னபடி நடக்க வேண்டியவர் அவர். பர்த்தா என்ன சொன்னா, நீ காட்டுக்கு வர வேண்டாம், இங்கேயே தங்கு என்று. அந்த ராமனுடைய உஞ்சி உத்தரவை மீறினார். ராம ஆஜ்யாதிலங்கனம் என்பது ஒரு பெரிய தவறான காரியம். அது துணிந்து செய்தார் சாகசம். நான் உம்மோடே தான் வருவேன் என்று பிடிவாதம் பண்ணி ராமனாலே மறுக்க முடியாதபடி பேசி காட்டிற்கே வந்துவிட்டார். அதே மாதிரி பாதுகாவியே, உன்னை பிரார்த்திக்கின்ற காலத்தில் நான் ஒரு நாளும் அயோத்திக்கு திரும்ப மாட்டேன். ராமன் இல்லாத அயோத்தியில நான் எப்படி இருப்பது? நானும் எப்பொழுதும் திருவடி கழிந்து திரும்ப நின்றவர்கள். அதாவது திருவடியை விட்டு எக்காலத்திலும் பிரிந்தவள் அல்ல நான். அதனால் ராமனுடைய திருவடியோடையே சேர்ந்து இருப்பேனே ஒழிய நான் நாட்டுக்கு போக மாட்டேன். அப்படின்னு நீயும் செய்த போல முடிவாதம் பண்ணிவிட்டாயே. ஆகிய ஆசிதேவே தோபி சாகச விருத்திராசி அப்படி சாகசம் பண்ணினியா என்ன ஆகும்? அஸ்வாசே கைவ கோசல வாசிமஸ்தானே கோவா அஸ்வாசே. யாருதான் நாட்டு மக்களை, அயோத்தி நாட்டு மக்களை அப்படியே வருந்தி புழுங்கி கொண்டிருக்க முடியாத அந்த மக்களை யாருதான் ஆறுதல் கூறி அவர்களை காப்பாற்றுவார்கள்? ஆக நீ பிடிவாதம் பண்ணாமல் நாட்டிற்கு வந்து அயோத்தி மக்கள் எல்லாம் ஓரளவு மகிழும்படியாக நீ செய்தாயல்லவா? அதனாலே நீ சீதையோட உயர்ந்தவள் என்று இந்த ஸ்லோகத்திலே சுவாமி தேசிகன் நமக்கு எடுத்து காட்டுகிறார். நமக்கு நாகமணிகள் இருக்கார. நாகமணிகளுக்கு பெருமாள் நம்மாழ்வார காட்டி கொடுத்தார். தெரிஞ்சா நம்மாழ்வார் பாவிக, நம்மாழ்வார பெருமாள் காட்டி கொடுத்தார். அப்படி அனுகிரகிக்காத போனால் நாகமணிகள் இல்லாத போனாக்க நமக்கு ஆச்சாரிய பரம்பரை ஏது? ஆக யோக தேசையில நம்மாழ்வார் நமக்கு ஆச்சாரியனாக ஆயினத்தினாலதான் நமக்கு பெருமாளிலிருந்து பெருமாளில் தொடங்கி இன்று வரை நமக்கு ஆச்சாரிய பரம்பரையானது வந்து கொண்டிருக்கிறது. ஆக அப்பேற்பட்ட ஆச்சாரிய பரம்பரையை பெறுவதற்கு நமக்கு உதவியாக இருக்கிறது இந்த பாதுகாதேவி அப்படின்னு சொன்னார். இவனுக்கு ரகசிய பிரச்சாரத்தில் பிரதான பிரதந்திராதிகாரமும் அதிகாரம். அதில் சுவாமி தேசிகன் தன்னுடைய ஆச்சாரியமான அப்புள்ளார் சாதித்ததாக இந்த விஷயத்தை எடுத்து காட்டுகிறார். என்ன? சேசி உடந்த கைங்கரியத்தை இளைய பெருமாள் உடவும் இவருடைய அவதார விசேஷமான திருவடிநிலை ஆய்வு ஆருடவும் பிரவிற்த்தி நிவிற்த்திகளிலே தெளிவது என்று அப்புள்ளார் அருள் செய்த விலகு என்று சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். அதாவது சேசி உகந்த கைங்கரியத்தை என்ன சேகம் பண்ண வேண்டும். இளைவெருமாள் அகம் சர்வம் கரிஷ்யாமி ஜாகிரத சமதஸ்தே என்று சொல்லி காற்றிலும் பகலிலும் உனக்கு ஆறு துணை இருக்கிறார்கள் காற்றில. ஆக உனக்கும் சீதைக்கும் வேண்டிய கைங்கரியங்கள் எல்லாம் நான் எப்பொழுதும் செய்வேன் என்று சேசியான ராமன் உகந்த கைங்கரியத்தை செய்வதற்காக அவர் காற்றிற்கு வந்தார். அதே மாதிரி அவருடைய அவதார விசேஷமாக இருக்க முடியாது பாதிகை. ஆதிசேகம்தான் பாதிகையாகவும் அவதரித்திருக்கிறான். அதனால அவள் என்ன பண்ணா அப்படின்னு கேட்டவனா, எம்பெருமானுக்கு அவளும் கைங்கரியம் வந்து சேகவிருத்தி பண்ணுகிறார். சேகவிருத்தி பண்ணச்ச எம்பெருமான் நியமித்து அயோத்திக்கு போ என்று சொன்ன உடனே அயோத்திக்கு அவள் வந்தார். ஆக அவர்களுடைய பெருவத்தை நிவர்த்திகள் அவர்கள் செய்த கைங்கரியங்கள் என்ன அதிலிருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு கேட்டமானாக்க செய்தி உகந்த கைங்கரியத்தை சேகரி செய்ய வேண்டியது கடமை என்ற முறையில் அப்பொழுதார் சாதித்தபடி இன்று ராமன் உகந்த கைங்கரியத்தை ஏற்று என்ன பரதாகுவா காவிரியை நமக்கு அளித்தான். அதனால காவிராஜ் எழுதியாக நம்மாழ்வார். ஆக அந்த நம்மாழ்வார் மூலமாகத்தான் நமக்கு ஆச்சாரிய பரம்பரையானது நமக்கு கிட்டிற்று. எல்லாருமே நமக்கு ஏழு ஆச்சாரிய பரம்பரை என்னும் கருத்தும் நமக்கு இதிலே துணிக்கிறது. ஸ்லோகம் 108. பாதாவணி பிரபவதோ ஜகதாந்திரயாணாம் ோச்சேத்தோயம் பரிமணம் பாதாவணி பிரபவத்தையம் ராமாஜபிஜம் பிரபாவாத் நோச்சேத் பிரத்யாயனம் பரிபணம் பவதி பவித்ரி. இந்த ஸ்லோகத்தில் ராமனை விட வாதிவாதேவி உயர்ந்தவள் என்பதை எடுத்துக்காட்டுகிறார் சுவாமி தேசியம். வாதாவணி செம்பெருமானுடைய திருநிலையை காக்கின்ற வாதிவாதேவியே நீ ராமனை விட ராமாதவி சோமதிதான், ராமனை காட்டிலும் நீ உயர்ந்தவர். ராமன் எப்பேற்பட்டவன்? பிரபவதோ ஜகதந்திரயானாம், மூன்று லோகத்துக்கும் அவன்தான் பிரபு. உலகமெல்லாம் அவனுக்கு வழக்கிலே நடக்கிறது. அப்பேற்பட்ட எல்லா லோகங்களுக்கும் பிரபுவா இருக்கும்படியான ராமன் இருக்கானே, அவனை காட்டிலும் நியதம் பிரபாவாது. அந்த பெருமை இருக்கேன், ராமனை விட உனக்குத்தான் பெருமை சாஸ்தி, அதனால் ராமனை விட நீ உயர்ந்தவள் அப்படின்னா. ஏன் அப்படின்னு கேட்டா, நோச்சேது கதம் பரதமே வலித்தோகோ. பரதன் என்ன பண்ணா, ராமனிடத்துல பிரார்த்தித்தான், நீர் வராத பொழுது வாதிகை விடுதலை பண்ணி கூடும், அதை வைத்துக் கொண்டு நாட்டை ஆளுகிறேன் என்று பிரார்த்தித்தான். அப்போ பாதுகையே வேணும் என்று அவன் ஆசைப்பட்டான். அப்படி ஆசைப்படுகின்ற காலத்தில் நீ எப்படியானால் பிரத்யாயனம் பரிபணம் பவதி பவித்ரி, நீ ராமனுக்கு தகுந்த ராமனுக்கு பிரதியான அடகாக நீ ஆனாய். ராமன் வந்தால் அயோத்திக்கு வரணும், ராமன் இல்லாத போலால் ராமனுக்கு பிரதிநிதியாக பாதிரி வர வேண்டும். அப்போ பாதிரி எப்பேற்பட்டது அப்படின்னு கேட்டவனாக, ராமனை விட உயர்ந்ததாக இருந்தால்தான் பாதிரி நமக்கு ராஜ்யத்து ஆளுவதற்கு வந்தால் என்று பெருமையாக பேச முடியும். எப்படி என்று கேட்டால், ஒரு இடத்துல நாம் பணம் பெற வேண்டுமானால் என்ன செய்கிறோம், நமக்கு இவ்வளவு ரூபா வேண்டும் என்று கேட்கிறோம். அப்பொழுது அவரிடம் ஏதாவது அடகாக ஒரு பொருளை வைக்க வேண்டும். ஒரு 2000 ரூபாய் பொருமான வசூலை அவரிடம் கொடுத்து நம்மிடத்தில் நமக்கு 3000 பணம் வேண்டும் என்று கேட்டால் அவர் கொடுப்பார்களா? கொடுக்க மாட்டார். ஆக 2000 பொருமான வசூக்கு 1000 ரூபாய் தான் தருவார்கள் அல்லவா. ஆக நாம் அடகாக கொடுக்கப்படும் வசூ எப்படி இருக்க வேண்டும்? நாம் பெரும் வசூ விட உயர்ந்ததாக இருக்க வேண்டும் இல்லையா. அதனால ராமனுக்கு பிரதிநிதியாக அடகாக இப்பொழுது பாதுகையை கொடுக்கிறார். அப்போ ராமனை விட உயர்ந்ததாக இருந்தால்தானே பாதுகையானது அதற்கு பணயமாக ராமனுக்கு பிரதிநிதியாக ஆக முடியும். அதனாலே ராமனை விட உயர்ந்தது பாதுகை. அதோடையும் கூட ராமனுக்கு பாதியை விட்டு பிரிவதற்கு மனம் கிடையாது. இருந்தாலும் பரதனுக்காக பாதுகையை கொடுக்கிறார். அப்படி கொடுக்கிற காலத்தில் என்ன நினைக்கிறார், 14 ஆண்டுகள் கழித்தாவது நமக்கு பாதுகை கிடைக்கும் அல்லவா, எப்படியும் பரதன் திரும்ப கொடுத்து விடுவான் அப்படின்னு பரதன் மேல ஒரு நம்பிக்கையினாலதான் பாதுகைய அவர் கொடுக்கிறார். நாம் அடகு வைக்கும் பொருளை வாங்கிக் கொண்டவன் திரும்ப கொடுக்க மாட்டான்னு சொன்னா ஒரு இடத்துல அடகு வைக்க நாம இந்த பணத்தை வாங்குவோமா? வாங்க மாட்டோம், அப்படியே முழுகி போடும். ஏன்னா நாம் அழகா வைக்க வைக்கக்கூடிய பொருள் அவரிடத்து பெரும் பொருளை விட அதிக மதிப்புடையதாயிற்று. அதுவும் இவருக்கு பீதி பாத்திரமாக உயர்ந்ததாக இருக்கும் அந்த பொருள். அதை சில காலம் தொடர்ந்து பிறகு அதை மீட்டுக் கொள்ளலாம் என்கிறதுனால அடகு வைக்கிறோம் அல்லவா. அதுபோல ராமனுக்கும் தன்னுடைய மிக உயர்ந்த பெரிய மிக்கதான பாதுகையை அடகு வைக்கிறோம் என்றால் இந்த பாதுகை நமக்கு திரும்பி வந்துவிடும் என்கிற நம்பிக்கையினால அழகாக பரதனுக்கு கொடுத்தார் ராமன். அப்ப என்ன செய்யறது? போ ராமனுக்கே பாதுகை நடத்துல தன்னை விட அது வறுமை மிக்கது என்கிற எண்ணம் இருக்கிறது என்றும் நமக்கு தெரிகிறது. இதை ராமனை விட உயர்ந்தது என்பதை பெரியாழ்வாரும் நமக்கு எடுத்து காட்டுவார். மரவாடியை தம்பிக்கு வான் பணயம் வைத்து போய் வானோர் வாழ செருவுடைய திசை கருமம் திருத்தி வந்து உலகாண்ட திருமால் கோயில் என்று பேசுகிறார். இந்த இடத்துல பாதுகை மரவடியை மறுத்தினாலான பாதுகையை என்ன தம்பிக்கு பணயமாக வைத்தார். எப்படி வைத்தார்? வான்பணயம் வைத்து. வான்பணயம் ஆக மிக மிக உயர்ந்த தெருவையுடைய அழகாக வைத்தார் என்று ஆழ்வாரும் பேசுகின்றார். ஆகவே பாதுகையானது ராமனை விட உயர்ந்த பெருமையை உடையது என்று நமக்கு தெரிகிறது. ஆகவே எம்பெருமானை விட ஆச்சாரியம் உயர்ந்தவன் என்கிற கருத்தையும் சுவாமி தேசியனுக்கு திருவுள்ளமாக நாம் கொள்ளலாம். அதனால்தான் ஆச்சாரியாதிக தேவதாம் சமதிகாம் அந்யாம் நமன்யாமகே. எம்பெருமானை விட உயர்ந்த தெய்வம் எனக்கு ஆச்சாரியனே என்று ஆச்சாரியனை பற்றி சுவாமி தேசியன் சாதித்தாய்த்து அந்த கருத்தும் இந்த ஸ்லோகத்திலே நாம் கொள்ளலாம் அல்லவா. மன்யே நியுஜ்ய பவதீம் மணிபாதரட்சே பார்ஷ்மிக்ரஹஸ்ய பரதஸ்ய நிவர்த்தனார்த்தம் ரத்னாகரம் சபதி கோஷ்பஜயம் விஜயேன் ராமஹ சனேன ரஜனீஜர ரஜதானி. ஸ்லோகம் 109. மன்யே நியுஜ்ய பவதீம் மணிபாதரட்சே பார்த்திகிரஹஸ்ய பரதஸ்ய நிவர்த்தனார்த்தம் ரத்னாகரம் சபதி கோஷ்பஜயம் விஜயேன் ராமஹ சனேன ரஜனீஜர ராஜதானி. ராமன் என்ன பண்ணார்? பரதன் வந்து நீ அவசியம் நாட்டுக்கு திரும்ப வேண்டும் என்று அழுது சிரித்து பிரார்த்திக்கின்ற காலத்தில் முடியாததுன்னு சொல்லிவிட்டார். அப்படியானால் நானும் பின்தொடருவேன், என் காட்டுக்கு வருவேன் அப்படின்னு பிடிவாதம் பண்ணதுனே பெருமாள் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டோம்னா, மன்யே நீஜ்ய பவதீம் பவதீம் நீஜ்ய பதிலே நீ கூட போகக்கூட, நீ இருந்துட்டு மரதனுக்கு ஒத்தாசையாயிரு, அவன் எல்லாம் நாட்டு ஆகுவான், நீ அவனுக்கு ஒத்தாசையா இருந்துருவேன், அதனால நீ இருந்தியானா அவனுக்கு நாட்டு ஆற்றது சுயமா இருக்கும், ஆனால் அவனுக்கு துணையாக நீ இருக்கணும் அப்படின்னு உன்னை நியமிச்சுட்டு என்ன பண்ணார்? வாழ்க்கை கிரகஸ்ய பரதஸ்ய நிவர்த்தனார்த்தம். அதனால பரதா நீ திரும்பி போ, நாட்டிலேயே இரு, பாதுகாவனுக்கு எல்லா காரியத்தையும் பண்ணும் அப்படின்னு வாழ்க்கை கிரகத்தை பின்தொடர்கின்ற பரதஸ்ய நிவர்த்தனார்த்தம் பரதனை திருப்புவதற்காக, அயோத்திக்கு திருப்புவதற்காக பவதியும் நீஜிய உன்னை நியமித்து விட்டு என்ன நாட்டுக்கு தண்டகாரங்களுக்கு புறப்பட்டார் ராமன். போய் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டா, ரத்னாகரம் சபதி கோஷ்பஜயன் கோஷ்பஜயன் விஜயேன் ராமஹ சனேன ரஜனீஜர ராஜதானி. வந்த எதுக்கு? ராவணோட இடத்திற்காக. ரஜனீஜர ராஜதானி, ரஜனீஜரால் இரவிலேயே செஞ்சிருக்கக்கூடியதான ராட்சதர்கள், அவர்களுடைய ராஜதானி தலைநகர் லங்கை. அந்த இடத்துக்கு ராமன் வேகமாக போனார். எவ்வளவு சுருக்க போனார் அப்படின்னு கேட்டார், கோஷ்பஜயன் ரத்னாகரம் சபதி கோஷ்பஜன், நல்ல மழை பெஞ்சா, மழை பெஞ்ச ஒருப்பாடு மாடுகள்லாம் வேற போச்சுனாக்க, அந்த இடத்துல பார்த்தா மாடு குழம்பு வச்ச இடங்கள்லாம் பள்ளம் பள்ளமா இருக்கும், அதுல ஜலம் நீங்கிருக்கும். அதை எப்படி நாம் சுலபமாக தாண்டி போவோமோ அதே மாதிரி இங்க ராமன் என்ன சொன்ன போறார், ரத்னாகரம் பெரிய சமுதிரத்தை ஒரு மாட்டு குழம்படியில தேங்கியிருக்குமையான ஜலம் மாதிரி நினைச்சு லங்கைக்கு போய் அவர்கள் எல்லாரையும் அவர் ஜெயிச்சார். அவர் கவலை இல்லாமல் ஜெயிக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா, நீ அயோத்திக்கு போனதெல்லாம் ஏன் அப்படின்னு கேட்டோம்னா, எப்போதும் ஒரு அரசன் இன்னொரு வேற்று அரசனோட சண்டைக்காக படையெடுத்து சொல்லுகின்ற காலத்துல முதல்ல இவன் போகிறான், இவனுக்கு பின்னாடியே இன்னொரு அரசன் இவனை பின்புறமாக தாக்க வந்தான்னா ரொம்ப கஷ்டமா போயிடும். அல்லது இவனை நாட்டி இவனுடைய நாட்டை தாக்கி பிடித்துக் கொண்டு விட்டானால் அப்பவும் கஷ்டமா போயிடும். அதனால தான் புறப்படும் தன்னுடைய நாட்டையும் காப்பாற்றிக் கொள்ளணும், தனக்கு பின்னாடி இன்னொரு படை தொடர்ந்து வராமலும் இருக்கணும். அதற்காக அரசர்கள் என்ன பண்ணுவார்கள் அப்படின்னு கேட்டாக்க, நம்பிக்கையுள்ள ஒரு சேனாதிபதி அல்லது நம்பிக்கையுள்ள ஒரு சிற்றரசர் இவர்களை படையோடு இங்கே நாட்டை இருக்க சொல்லிட்டு அப்புறம்தான் அவன் மேல படையெடுக்க போவான். அதுபோல இங்க தனக்கு பின்புறத்துல யாரும் வராமல் பாதுகாப்பதற்காக வாழ்க அனுப்பிவிட்டாராம் பெருமாள் அயோத்திக்கு. அதோடையும் கூட சாமான லோகத்துல நாம் ஊருக்கு போகின்ற காலத்துல குழந்தைகள் நானும் வருவேன் கூட எப்படியோ அதை பிடிச்சிட்டு வரும். அப்ப என்ன பண்ணுவோம் நம்ம அப்படின்னு கேட்டோம்னா, அந்த கடைக்கு குழந்தைக்கு எது ரொம்ப பிடிச்சமோ அதை ஏதாவது கொடுத்துட்டோ அல்லது பணத்தை கொடுத்து அதை வாங்கிக்கோ இதை வாங்கிக்கோ அதை வச்சிருக்கா அதை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சில பொருள்களை கொடுத்தோ பணத்தை கொடுத்தோ குழந்தைய சமாதானப்படுத்தி திரும்பி போக சொல்லிட்டு மனுஷாலி வாரா ஊருக்கு போகலாம். அதுபோல அழுது சிரித்து கொண்டு வந்ததான அந்த பரதனை எப்படியா நாடு விருப்பணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணார், இதான் வசந்த பாதுகை, இது சேம பாதுகை, தங்க பாதுகை, இது வச்சனையான அவனுக்கு எல்லாம் நன்மை நடக்கும், கவலையே வாண்டாம் அப்படின்னு சொல்லி பாதியை கொடுத்து சமாதானப்படுத்தி பரதனை திருப்பி எடுத்துட்டு சுலபமாக மாட்டினுடைய குளம்படி தீர்த்தத்தை நாம் சுலபமாக தாண்டுவது போல சமுதிரத்தை தாண்டி ராவணனோட யுத்தத்தை பண்ணி அவனை ஜெயிச்சென்று சௌக்கியமாக திரும்பினார். இதற்கு காரணம் அயோத்திய பாதுகாதேவி ஆண்டு பார்த்துக் கொண்டிருந்ததுதான் காரணம். அதோட கூட 16வது வருஷத்துல ராமன் இன்னும் அல்லையே என்று பரதன் திரும்பி காட்டுக்கு வர ஆரம்பித்து விடுவான். ஆக அத மாதிரி திரும்பி அவன் காட்டுக்கு வரக்கூடாது என்பதற்காகவும் பாதுகையை அனுப்பினாராம். பாதுகையை அவன் பொறுப்புல இருந்தாக்க பாதுகைக்காக அவன் எப்பொழுதும் அங்கேயே பாதுகாறாங்கிறதா இருக்க வேண்டிய ஒரு கட்டாய நிர்பந்தம் ஏற்பட்டபடினால அவன் 16வது வருஷம் மீண்டும் தானும் காத்துக்கு வந்து நம்ம தேடி சென்று சமப்படாமல் இருப்பான் என்கிற காரணத்தினாலேயும் வாழ்கைய தரசனோட அனுப்பினார் சுவாமி ராமன் அப்படின்னு சார் இந்த ஸ்லோகத்தில். ஸ்லோகம் 110 பாதாவலி பிரபுதராம் அபராதவர்காம் சோடும் க்ஷமாத்மசி மூர்த்திமதீஷமேவ யத்வாம் விஹாய நிரதாஹ பரிபந்தினஸ்தே தேவேன தாசரசினா ரிஷகண்டமுச்யாஹ பாதாவலி பிரபுதராம் அபராதவர்காம் சோடும் க்ஷமா மசி மூர்த்தி நதீட்சமேவாய நிகதாக பரிபஞ்சினாச்சாஹேவி நீ எப்பேற்பட்டவர் தெரியுமா, தமசி மூர்த்தி மதீட்சமைவ சமா பொறுமை இருக்க, பொறுமைங்கிற குணமே உருவம் எடுத்தா போல நீ இருக்கின்ற, ஆகையினால் நீ என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்டவனாக்க, பதாவனி பிரபுதரான் அபராத வர்க்கான் அபராத வர்க்கம் பிறர் பண்ணக்கூடிய அபராதங்கள் குற்றங்கள் இருக்க இந்த பெயரெல்லாம் பொறுத்துடுவ, எப்பேற்ற குற்றங்களை பிரபுதரான் மிக மிக பெரிய குற்றங்கள்லாம் இருக்கும் இல்லையோ, பண்ணக்கூடாத குற்றங்கள் அதை பண்ணினா கூட அவளெல்லாம் கூட நீ என்னுடைய சமிச்சுடுவ, சோதும் சமா அவளெல்லாம் பொறுப்பதற்கு உனக்கு சமயம் இருக்கு என்றுதான் அவ்வளவு கருணையுடைய வேள்வி. ஆகையினால உன்னை கூடவே அழைச்சிட்டு போகப்படாது அப்படின்னுட்டு ராஜராஜேவி உன்ன அயோத்திக்கு திருப்பி அனுப்பிவிட்டார் ராமன் அப்படின்னு சொல்லிட்டார். ஏன் இவன் எதுக்காக போறான் அப்படின்னாக்க, துஷ்ட நிகிரகம் பண்ணுவதற்காகத்தானே இப்ப ராமன் காத்துட்டு வந்திருந்தார். துஷ்ட நிகிரமே நடக்காது. இவள் பொறுமையே ஒருவருடைய பாதுகாப்பு பக்கத்தில் இருந்தா லங்கைக்கு போய் அங்க சண்டை போட்டு அத்தனை பேரையும் ஜெயிச்சுக்கிண்டு ராமன் திரும்ப விழுந்துருக்க முடியாது. தேவேன தாசரசினான், தாசரசினா திசகண்ட முச்சா, தாசரசி ராமன், அவனாலே திசகண்ட முச்சா ராவணன் முதலிய அறக்கரலே எல்லாரும் பரிபஞ்சினாம், எல்லாம் சத்துருக்கள் இல்லையா, அவர்களெல்லாம் மிகதா கொல்லப்பட்டார்கள். ஏன் இப்படி கொல்லப்பட்டார்கள் அப்படின்னா, தேவேனதா சரிசினா, தேவனன் என்றால் தெய்வத்தன்மையுடைய ராமனாலே கொல்லப்பட்டார்கள் என்று ஒரு பொருள் சொல்லலாம். அல்லது இவள் கிரீடாயாம் என்பதனாலே தேவசந்தம் வந்திருப்பதனாலே விளையாட்டாக விளையாடியே ராவணராஜ எத்தனாவதியும் அத்தனை பேரையும் ராமன் அழகாக கொன்று விட்டார். தெரிஞ்சுதான் இது கொண்டதற்கு காரணம் தெரியுமா, எது சுவாமிகாயனிகாம், நீ உன்னை விட்டுட்டு போனதுனாலதான் இவாளெல்லாம் சொன்னார். உன்னே அழைச்சிட்டு போயிருந்தான்னு வச்சுக்கோ, ராவணாவதுமே நடந்திருக்காது. ஏதோ ஒரு துணிசாக சமாதானம் ஆகி திரும்ப வேண்டியதாகும், அவனை சபிச்சிடுவாளா. அதனால ராவணம் நடப்பதற்கே முக்கிய காரணமாக, தேவகாரியம் நிறைவேறதற்கு முக்கிய காரணமாக எது வேண்டியிருந்ததுக்கோ, சாதியினுடைய பிரிவு வேண்டியிருந்தது ராமனுக்கு. அதனால பரதன் வந்தபடினால அதை சாக்கிட்டு உன்னை திருப்பி நாட்டுக்கே அனுப்பிவிட்டார் ராமன் என்று கூட எனக்கு தோன்றுகிறது என்று சுவாமி தேசியம் வந்தித்தாகிறது. 111 வாக்கே கிரீயசி சபிதுல் விகிதேத்யதிருத்யாம் மாதுல் மனோரசம் அசேஷம் அவஞ்சயிஷ்யன் மன்யே ததா ரகுபதி பரதாயரவஸ்ய தேனே மாதஹ ஸ்வயைவ மணிமௌலி விவேசலக்ஷ்மி. வாக்கே கிரீயசி பிதுஹு விஹிதேத்யதிருத்யா மாதுஹு மனோரசம் அசேஷம் அவஞ்சயிஷ்யன் மன்யே ததா ரகுபதிஹ பரதஸ்ய தேனே மாதஹ ஸ்வயைவ மணிமௌலி நிவேசலக்ஷ்மி. ராமன் இப்பொழுது காட்டுக்கு வந்தார். இதனால ஒரு காரியம் பண்ணிவிட்டார். என்ன அம்மா என்ன கேட்டிருந்தா, ராமன் காட்டுக்கு போகணும், கைகேயிங்கிற அம்மா ராமன் காட்டுக்கு போகணும், எங்குள்ள பாரதம் ராஜ்யத்தை ஆளணும்னு கேட்டிருந்தான். இப்ப ராமன் காட்டுக்கு வந்துட்டதுனால ஒரு காரியம் நிறைவேற்றி ஆயிடுச்சு. திருவாக்கிய பரிபாலனங்கிற போல பிதேவோகவா என்று வேலை சொல்லுகின்றபடினால எதிர்வாய்க்கு பரிபாலனத்தை பண்ணான். அதே சமயத்தில் முதல்ல என்ன சொல்லிச்சு, மாதிருதேவோகவா என்று பேசிச்சு. அதனால மாதிருவாய்க்கு பரிபாலனம் பண்ணியாகணும். மாதிருவாக்கியத்தில் ஒன்று பரிபாலனம் பண்ணியாச்சு, ரெண்டாவது பரதனுக்கு முடிவு விட்டுல தெரிஞ்சுதான். ஆக கைகைக்கு அந்த குறை இருக்கும், அந்த அம்மாவனுடைய குறையும் தீர்த்து வைக்கணும் அப்படின்னு யோஜனை பண்ணார். மாதுகு மனோரசம் அசேஷம் அவஞ்சயிஷ்யன், அம்மாவனுடைய அன்ன எண்ணத்தை முழுவதுமாக விபலமாக ஆகாமல் அவர் நினைச்சபடி நடத்தி வைக்கணும், அதை பண்ணணுங்கிற எண்ணமும் ராமனுக்கு உள்ளே உண்டு. அதனால மன்னேததாபர ரகுபதி பரதஸ்யதேனே, அதனால பரதனுக்கு ஒரு காரியம் பண்ணார். என்ன பண்ணார், முடிச்சீட்டு விழாவை தானே நடத்தி வச்சானா. எப்படி அப்படின்னு கேட்டா, இந்த சொன்ன பாதிகைய அவனுடைய தலையை வச்சு அப்பா பாதிகை எடுத்துட்டு போ அப்படின்னு சொன்னாராம். இந்த பாதிகை தலையில சூட்டின பிற்பாடு பரதனுடைய முகம் எப்படி இருந்து தெரியுமா, ராஜகலம் வந்துருக்கு. மௌனி மலி மணிமௌலி நிவேச வச்சு, மணிமௌலின்னா ராஜாவுக்கு முடிச்சீட்டு விழாவின் போது சாத்தக்கூடியதான கிரீட்டம். சிலையில சூட்டின்றாக எப்படியானால் ஒரு அழகு இருக்குமோ அந்த அழகு பாதுகையை சூட்டிக் கொண்ட உடனேயே பரதனுக்கு வந்திருக்கான். ஆகினால உன்னை அவனுக்கு தலைமையில வைத்து முடிசுவீட்டியா மாறி பண்ணி அவனை முடிசுவீட்டியா சேர்ந்து ஒரு மனசு திருப்தியோட கூட ராமன் காட்டுக்கு போனான். ஆக கையினை விட்டபடி ராஜ்யம் ஆளக்கூடிய கிரீடத்தை தலைமையில வைக்க வேண்டி என்ன பண்ணா திருமா அப்படின்னு கேட்டான். அந்த ராஜ்யத்தை ஆளக்கூடிய தன்மையுடையது அந்த ராஜ்ய கிரீடம், ஆனா இந்த பாதுகை எப்பேற்பட்டது அப்படின்னு கேட்டவனாக்க உலகத்தையே ஆளக்கூடிய பாதுகை இது. ஆகினால அவனுக்கு அயோத்தியை ஆள வேண்டிய அதற்கு அடையாளமான கிரீடத்தை வைப்பதற்கு பதிலாக உலகத்தையே மண்டலத்தையே எல்லாத்தையும் ஆளக்கூடியதான பெருமையுடைய பாதுகையை சூட்டி பரதனை அழகு பார்த்தாராம் ஒரு அரசனாக வைத்து. ஆக ராமனுடைய கைகையினுடைய இரண்டு எண்ணங்களையும் இங்கு நிறைவேற்றி ஆயிடுச்சு, தந்தையினுடைய எண்ணத்தையும் நிறைவேற்றி ஆயிடுச்சு என்கிற நிம்மதியோடு கூட நிறைய காட்டுக்கு புறப்படுகிறார் வாதிகே. இதுக்கெல்லாம் நீதானே காரணம். ஸ்லோகம் 112. பதங்குஜாத்விகளிதாம் பரமஸ்யபும்சாம் தாமாதரேண விநிவேஷ்யஜடாகலாபே அங்கீஜகார பரதோ மணிபாதரக்ஷே கங்காதிரூடசிரசோ கிரிசஸ்வகாந்திம். பதங்குஜாத்விகளிதாம் பரமஸ்யபும்சாம் தாம் ஆதரேண விநிவேஷ்ய ஜடாகலாபே அங்கீஜகார பரத மணிபாதரட்சே கங்காதிரூடசிரசிரிசஸ்ய காந்திம். பரதம் எம்பெருமானுடைய ராமபக்தனுடைய வாழ்வியை தலையிலே சுமந்தான். அது எப்படி இருக்கிறது என்பதை வர்ணிக்கிறார். பாதாம்புஜாத் விகழிதாம் பரமஸ்ய பும்சா. ராமன் யாரு? பரப்புமா, பரமபுருஷன், புருஷோத்தமன். அப்படியே எம்பெருமானுடைய பாதாம்புஜம் தாமரை மலர் போன்று மிக அழகான திருவடி. அந்த திருவடியிலிருந்து விகழிதாம் சுவாம், திருவடியிலிருந்து கலற்றப்பட்ட பாதுகை நீ. அப்படியேற்பட்ட வாதியே தன் திருவிழிலிருந்து கழற்றி என்ன செய்தான்? ஆதரேண விநிவேஷ்யஜடாகலாபே. பரதன் தன்னுடைய அழகு செய்து கொள்ளாமல் ஒரே ஜடை வளர்த்து கொண்டிருக்கிறான் வைராக்கியத்தினால. அந்த சடை முடியின் மீது தலையின் மீது வரிவோட தன்னுடைய பாதுகையை அவன் தலையிலே வைத்தாராம் ஸ்ரீ ராமபத்ரன். அவனுக்கு சந்தோஷம் தாங்கல்ல. ஆகினால அங்கீசகார பரதா மணிபாதரட்சே ரொம்ப சந்தோஷத்தோட கூட அந்த ரெண்டு பாதைகளையும் தன்னுடைய சிறுசனாலே ஏற்றுக்கொண்டான். அப்படி சிறுசனாலே பாதிகையை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு அவன் எப்படி இருக்கிறான் அப்படின்னு கேட்டான். கங்காதிரூட சிறசகம் கிரிசஸ்ய காந்தின். கிரிசன்னா சிவன். அவன் எப்படி இருக்கிறான்? கங்காதிரூட சிறசகம். அவனுடைய சடைமுடியிலே கங்கை இருக்கிறார். ஆக கங்கையை சுமந்து நிற்கும் கிரிசன் சிவபிரான் இருக்கானே, அவனுடைய காந்தியை அந்த முகப்பொலிவை அழகை பெற்றானாம் பாரதன். இது சிவனுடைய அழகு சாமானியப்பட்டதல்ல. அவர் எப்பேற்பட்டவர்? திருமூர்த்திகளே ஒருவர். ஆக உலகுக்கு சம்ஹார மூர்த்தியாக விளங்கக்கூடியதான அந்த சிவன் மிக அழகான சிவந்த உருவமுடையவன். அவனுடைய சிறசு முகம் நல்ல அழகாக இருக்கும். அப்பேற்பட்ட சிவன் தன்னுடைய சடையிலே கங்கையை தாங்கிக் கொண்டிருக்கிறான். ஆக கங்கையை தாங்கிக் கொண்டிருக்க முடியாத சிவனுடைய முகம் எப்படி இருக்கிறதோ அதே போல பாதிகளை தாங்கிக் கொண்டிருக்க முடியாத பரதனுடைய முகமும் அதே மாதிரி ஆயிற்றான். அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டோம்னா, சிவன் தங்கையை ஏன் தாங்கினான் அப்படின்னு கேட்டா அவனுக்கு ஒரு அபவாதம் இருந்தது. பாஷண்டிகள்லாம் என்ன சொன்னா, விஷ்ணு பரதெய்வம் இல்ல சிவன் தான் பரதெய்வம் என்று சொல்லி பறைசாற்றிக் கொண்டு எங்கும் பிரச்சாரம் செய்தார்கள். இதை கேட்ட உடனே நம்முடைய பக்தர்கள் என்று சொல்லிக்கொண்டு நமக்கு தீர்ந்து வைக்கிறார்களே என்று சிவன் வருத்தப்பட்டான். பரதெய்வம் ஆறு எம்பெருமான் அவன் திருவிக்கிரமாவதாரத்தில் அவனுடைய திருவடியை திருமஞ்சனம் பண்ண, நான்முகன் திருமஞ்சனம் பண்ண, அந்த திருவடி தீர்த்தமான ஆகாச கங்கையை தன் சிறசிலையை தாங்கிக் கொண்டு இருக்க முடியான பகவத்வாசனான விஷ்ணு பக்தனான சிவனை அவனே பரதெய்வம் விஷ்ணுவிட உயர்ந்தவன் என்று சொன்னால் அந்த பக்தனுக்கு தாசனுக்கு பொறுக்குமா? பொறுக்கார். இந்த அபவாதத்தை எப்பொழுது போக்கிக் கொள்ளலாம் என்று நினைத்திருந்தான். அந்த அபவாதம் இந்த பகீரதன் மூலமாக கங்கையை தன் முடியிலே தாங்கியதுனாலே அந்த அபவாதம் அவனுக்கு கழிந்தது. ஆகையினால தன்னை பரதெய்வம் என்று சொல்லத்தினாலே ஏற்படுவதற்கு காரணம் தான் செய்த பாபம்தானே, அந்த பாபங்களெல்லாம் கங்கையை கூடியதும் பாபங்கள் எல்லாம் மறைந்தது. கங்கைக்கு தன்னை அடைவர்களுடைய பாவத்தெல்லாம் போக்கக்கூடிய உயர்ந்த சுவாவம் உடையது கங்கை. ஆகவே கங்கையை கூடியதுனால் தனக்கு அந்த பழி தீர்ந்தது என்று சந்தோஷத்தோட பொறிவோட சிவன் இருக்கிறான் என்றார். அப்பேற்பட்ட சிவனுடைய முகம் போன்று மருதனுடைய முகமும் அழகாக விளங்கிற்று. ஆனால் சிவனுக்கு ஒப்புமையாக மருதனுக்கு ஒப்புமையாக சிவனை சொன்னான். இப்ப மருதன் எப்படி இருக்கான் அப்படின்னு இவனுக்கும் ஒரு பழி செய்து வந்தது. அந்த பழியை எப்படி போக்குவோம் என்று கவலை போட்டுக் கொண்டிருந்தான். என்ன பழி? என்ன இருந்தாலும் ராஜ்யம்னா எல்லாருக்கும் ஆசை இருக்கத்தானே இருக்கும். அதனால பரதன் கேரிய நாட்டில் இருந்தாலும் கூட தன்னுடைய தாய் மூலமாக சூழ்ச்சி செய்து அவர் கேட்ட வரத்தின் மூலமாக ராமனை காட்டுக்கு விரட்டி தான் முடிசூடணும் என்று ஆசைப்பட்டிருக்கிறான் என்று அயோத்தியில் சில மக்கள் பேச ஆரம்பித்தார்கள். அதை கேட்டவுடனே அவனுக்கு மனசு தாங்கல. ஆக இப்பேற்ப அபவாதம் எப்ப தொலையும் தொலையும் என்று நினைத்தான். அப்பொழுது தசரதனுக்கு வேண்டிய அஞ்சலி கிரியைகள் எல்லாம் செய்துவிட்டு ராமனை அழைத்து வருவது என்று காட்டிற்கு வந்தான். அப்படி வந்தபொழுது ராமனை திருப்பி அழைத்துக் கொள்ள முடியாமல் போய்விட்டது. என்ன சொல்லியும் ராமன் ஏற்கவில்லை. அப்படி இருக்கும்போது என்ன செய்வது? ஆக ராமனுக்கு பிரதிநிதியாக பாதிகளை பெற்றான் என்கிறது கதை. ஆக அந்த பாதிகளை பெற்றதில் இவனுக்கு என்ன லாபம் அப்படின்னு கேட்டோம்னா, இவன் இவன் ஆளுவான் இவன் ஆள வேண்டும் ஆகியவுடைய வந்து ஒரு பழி இருந்ததோ இல்லையோ அந்த பழி போயிடுச்சு. இவனுக்கு ஆளுநர் ஆசை இருந்தால் ராமனுக்கு பிரதிநிதியாக ராம பாதிகையை செலவு பண்ணி கொண்டு வந்து நாட்டை எங்கேயாவது ஆளுவானா? ஆளமாட்டான். ஆகையினால பாதுகாராசனம் பண்ணிக்கொண்டு நாட்டை ஆளுவதிலிருந்தே அவனுக்கு நாட்டிலே சிறிதும் ஆசை கிடையாது என்கிற எண்ணம் எல்லோருக்கும் நன்றாக விளங்கிவிடும் அல்லவா? ஆகவே அவன் தன்னுடைய பழியை தீர்த்துக் கொள்ள இந்த பாதுகையை தன் சிறசிலே தாமம் வைத்தது, அதை தான் தரிப்பது ஏற்றது, இவனுக்கு சந்தோஷமாக போய்விட்டது. ஆனால் சிவன் எப்படியானால் தன்னுடைய பழி தீர்ந்ததுனாலே மிக பொறிவோடு காட்சி தந்தானோ அதே மாதிரி பரதனும் இந்த காட்சியை தந்தான் அப்படிங்கிறார். அதோடையும் பரதங்களில் இருக்கும்படியான அந்த பாதுகை இருக்க, அந்த பாதுகை எப்படி வந்தது? பாதுகையை பரதனே கொண்டு வந்து சாத்தினானா அல்லது ராமனே சாத்தி கொண்டு வந்த பாதுகையா என்கிற ஒரு விவாதம் இருக்கிறது. அந்த விவாதத்திற்கு இந்த ஸ்லோகத்திலிருந்து முற்றுப்புள்ளி வைக்கிறார் சுவாமி தேசன். என்ன பெருமாள் என்ன பண்ணார்? சுவாம் அம்புஜாத்விகளிதாம் சுவாம் என்றார். பாதுகைய தன்னுடைய திருவுடையிலிருந்து கழற்றி பரதன் தலைமையில வைத்ததாக இங்கு கதையை சொல்லுகிறது. அதே இதற்கு முன் 102 ஸ்லோகத்தில் ராஜ்யம் விஹாய ரகுபுங்கவ மகீபதீனாம் பௌரம்சபாதரசிகான் பிருத்திவீஞ்சரத்தாம் சுவாமேவ ஹந்தரணஹவனி சம்பிரயாசியன் ஆலம்பத பிரதமம் உத்தர கோசலேந்திரம். ராமன் காட்டுக்கு புறப்படும் பொழுது முதல் முதல்ல யாரு ராமனுக்கு சகாயமாக வந்தார்கள் அப்படின்னு கேட்டா இந்த பாதையை தான் வந்தது அப்படின்னா. இப்படி அப்படின்னா ராஜ்யம் விஹாய ரகுபுங்கமாகீபதீனாம். பாதுகே உன்னை காட்டுக்கு போவதற்காக உன்னை சாத்தி கொண்டு கிளம்பினான், உதவியாக கொண்டு கிளம்பினான் ராமன். எப்படி ராஜ்யத்தை விட்டான், அதிகாரத்தை விட்டான், நகரத்தார மக்கள் எல்லாம் இழந்தான், நாட்டாரை விட்டான், இப்படியெல்லாம் பூமியை தன்னிடத்திலே தான் ஆள வேண்டும் என்று ஆசைப்பட்ட பூமியையும் விட்டான். இப்படி எல்லாவற்றையும் விட்டுவிட்டு காட்டிற்கு புறப்படும் பொழுது பிரதமம் ஆலம்பக துவாம் துவாமேல அப்படின்னார். முதல் முதல் உன்னைத்தான் சகாயமாக ஏற்றுக்கொண்டார் பெருமார். அப்படின்னா காட்டிற்கு புறப்படுவதற்காக பாதுகையை சூட்டிக்கொண்டு புறப்பட ஆரம்பித்தார். அதற்கு பிறகுதான் சீதை மன்றாடி தானும் கூட வருவேன்னா, அதற்கு பிறகு லட்சுமணன் பிரபுத்தி பண்ணி தானும் வருவேன்னா, அவரெல்லாம் சகாயமா வந்தாலும் கூட பின்னாடி வந்தவர்கள். முதல் முதல் ராமனோடு சகாயமாக வந்தவர்கள் வந்தவர்கள் இந்த பாதிரிகள் தான். ஆகினாலே அந்த இடத்துல ஆலம்பத பிரசமம், முதல் முதல் பாதிரியை சாத்திக் கொண்டு அதை ஆசிரித்து அதை எடுத்துக்கொண்டு சகாயமாக வைத்துக் கொண்டு ராமன் புறப்பட்டான் என்று அங்கே சொன்னார். அதே பாதிரியே இங்கு பாதாம்புஜா விகலிதான் அப்படின்னு சாய்க்கிறார். பாதையை பாதையை கழற்சி கொடுத்தார்னு. அதனால என்ன தெரிகிறது, பரதன் பாதையை கொண்டு வரவில்லை, ராமன் சூட்டிக் கொண்டு வந்த பாதையையே இப்பொழுது பரதனுக்கு தலைமையில வைத்து அபிஷேகம் பண்ணினார் அப்படின்னார். ஆக இப்பேற்பட்ட ராமனுடைய பரதனுடைய வழியை போக்கக்கூடிய இப்பேற்ற பாதையினுடைய பெருமையை இந்த அளவு இந்த ஸ்லோகத்தில் பேசினார் சுவாமி தேசிகன். அடுத்த ஸ்லோகம் 113. அதிகரம் அதிகர்த்தம் ரக்ஷணே சத்தலோக்கியா ரகுபதி சரணேன நியஸ்தியானுபாவாம் அபயத வரதஸ்துவாம் அஞ்சசாபாதரக்ஷே மணிமகுட நிவேசத்யாகஜன்யேன மூர்த்னா அதிகரம் அதிகர்த்தும் ரக்ஷணே சப்தலோக்யாஹ ரகுபதி சரணேன ந்யஸ்த திவ்யானுபாவாம் அபயத பரதஹ த்வாம் அஞ்சசா பாதரக்ஷே மணிமகுட நிவேசத்யாகஜன்யேன மூர்த்னா அதிரோகாலய பாதாபியாம் என்று பிரார்த்தித்தவுடனே ராமன் என்ன பண்ணார், பாதிகள் மீது ஏறி நின்று பாதியை பரதனுக்கு கொடுத்தார். அந்த பாதி எப்பேற்பட்டது, எதற்காக ஏறி நின்றார் என்று கேட்டால், அதிகலம் அதிகரித்தும் ரட்சணே சத்தலோக்கியா சத்தலோக்கியாக ரட்சணே, ஏழு உலகங்களையும் காக்க வேண்டும் என்றால் அதை காப்பதற்கு குறைவற்ற அதிகாரத்தை உடையது இந்த பாதிரைகள். அதனால இந்த பாதிரி என்ன பண்ணோம், ஏழு உலகத்தையும் காப்பாற்றக்கூடியது. அப்பேற்பட்ட பெருமையுடைய இந்த பாதிகளில் ராமன் என்ன சொன்னான், தன்னுடைய திருவிழை சூட்டிக் கொண்டு அதை பரதனுக்கு கொடுத்தான். பரதஸ்துவாம் அஞ்சசா பாதரட்சே சந்தோஷம் தாங்காமல் பராமனுக்கு பிரதிநிதியாக ராம பாதிகளையே நாம் பெறுகிறோம் என்கிற எண்ணத்தோடு பரதன் அதை பெற்றான் அப்படின்னா. அப்ப எதால பெற்றான் அப்படின்னா, கையால வாங்கிக்கல பாதிரிய தலையை நீட்டினான். உடனே பெருமாள் என்ன பண்ணா, தலையின் மேல வைத்தார். நான் அந்த தலை எப்பேற்பட்டு தெரியுமா, தன்யேன மூர்த்னா, அந்த தலை மிகவும் தன்யமான தலை, மிக மிக பெரும் பாக்கியம் பெற்ற தலை. அந்த தலைக்கு என்ன பாக்கியம் கிடைச்சது அப்படின்னு கேட்டோம்னா, மணிமகுட நிவேசத்யாகஜன்யேனமூர்த்னா. வசிஷ்டர் பரதன் தீமக்கிரிகள் எல்லாம் முடிஞ்சவுடனே, பரதா நாட்டிற்கு அரசு இல்லாமல் இருக்கக்கூடாது, அதனால இப்போது வேறு யாரும் இல்லாத அப்படின்னாலே நீதான் முடிசூட்டிக் கொள்ள வேண்டும், ஆக ராஜகிரீடத்தை தாங்கி அரசனாக சிம்மாசனம் ஏறி கோல் வச்ச வேண்டும் என்று பிரார்த்தித்தார் வசிஷ்டர் குலகுரு. ஆனால் அவருடைய வார்த்தையை அவன் ஏற்கவில்லை. நான் ராமனை அழைத்துக் கொண்டு வருவேன் காத்திருக்கே வந்தான். ஆக அந்த தலை எப்பேற்பட்டது, மணிமகுட நிவேசத்தாக. மணிமகுடம், மணிமகுடம்னா பட்டாபிஷேக காலத்துல முடிசூட்டு விழாவின் போது அந்த பரம்பரையாக வெகு முதல் மனு முதற்கொண்டு எந்த கிரீடத்தை தாங்கினார்களோ அப்பேற்ப வம்ச பரம்பரையாக வந்த ராஜ கிரீடம். அந்த கிரீடத்தை தாங்க வேண்டும் என்று சொன்ன பொழுது தியாக தன்யேன அது எனக்கு வேண்டாம் இன்று அந்த மகுடத்தை வேண்டாம் என்று சொல்லி வந்தார். ஆக யாரு தியாகம் பண்ணுகிறார்களோ அவர்களுக்கு பகவத் அனுகிரகம் பூர்ணமாக இருக்கும். ஆனால் அற்பமான இந்த ராஜ்ய அரச அயோத்திய அரச வேண்டாம் என்று அந்த கிரீடத்தை ஒதுக்கினானவன். ஆனால் இப்போ என்ன கிடைத்தது பரதனுக்கு என்று கேட்டால் கட்சணே சப்த லோச்சியாகம் ஏழு லோகத்தையும் தாங்கக்கூடியது. அந்த அயோத்தியில் இருக்கும்படியான கிரீடம் அயோத்தி சாம்ராஜ்யத்தை ஆளுவதற்கு ஏற்ற தன்மை உடையது. ஆனால் இந்த ராமனுடைய பாதுகை எத்தகையது என்று கேட்டால் சப்தலோச்சியாக ரட்சணை அதிகாரம் அதிகரித்தும் இந்த ஏழு உலகத்தையும் காப்பாற்றுவதற்கு எப்படி காப்பாற்ற அதிகாரம் எந்த விதமான குறையும் யாரும் சொல்ல முடியாதபடி இந்த ஏழு உலகத்தையும் காப்பாற்றுவதற்கு வேண்டிய ஆற்றல் இந்த பாதுகைக்கு இருக்கிறது. அப்பேற்ற பாதுகையை அவன் தலைமையிலே சூட்டினார் ராமன். கேவலம் ஒரு நாட்டை ஆளக்கூடிய சிம்ம இதை கிரீடத்தை தியாகமணிகளாலே விட்டதுனாலே இப்படி பரதனுக்கு மூணு உலகில் எல்லா உலகங்களையும் காப்பாற்றக்கூடியதான சக்தியுடைய பகவானுடைய பாதுகையே கிடைச்சது. ஆக அப்பேற்பட்ட பாதுகையை பெற்றபடினாலே இந்த சிரசு தன்யமாக ஆயிற்று அப்படின்னா. ஆக சிரசி மகுடத்தை பார்த்துக்கிறதுல முன்னாடி பரதாரன் வசித்தவர் சொன்னபடி ராஜ்யத்தினுடைய கிரீடத்தை முதலே தான் ஏற்றுக்கொண்டிருந்தால் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டோம்னா இவன் தலையில கிரீடம் இருந்தது மறுபடியும் அப்ப கிரீடத்தை சுட்டிட்டே காட்டுக்கு வந்து ராமனை அழைக்கிறான். அப்பொழுது அவர் பாதுகையை கொடுக்கிறான்னு வச்சுப்போம். அப்ப பாதுகையை சூட்டிக்கிட்டா எங்க சூட்டிக்கிறது, இவன் தலையிலேயே கிரீடம் இருக்கும். அப்பொழுதும் நேரடியாக பாதுகையினுடைய சம்பந்தம் இவனுக்கு தலைக்கு கிடைக்காமல் போயிடும். அந்த கிரீடம் வேண்டாம் என்று ஒதுக்கினதுனால இப்போ என்ன ஆயிற்று, நேரடியாக தன்னுடைய முடியிலேயே சாத்திக் கொள்ளக்கூடிய சம்பந்தப்படக்கூடியதான பாதுகையினுடைய அனுகிரகம் பெறக்கூடியதான பெரும் பாக்கியத்தை பெண் எடுத்தான். அதனால அல்ப வைராக்கியமானது என்ன பண்ணிவிட்டு அதிகமான பலத்தை கொடுத்தது என்கிறார் சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தில். பிரஜானாம் அலமிதி பரதேன பிரார்த்திதாம் ஆதரேண ரகுபதி அதிரோகன் அக்னிசிஞ்சத் ஸ்வயம் த்வாம் சரண நகமணீனாம் சந்திரிகா நிர்ஜரேணாம் இயம் அவிகல யோகக்ஷேம சித்தியை பிரஜானாம் அலமிதி தரதேன பிரார்த்திதாம் ஆதரேண ரகுபதி அதிரோகன் அத்யசிஞ்சத் ஸ்வயம் த்வாம் சரண நகமணீனாம் சந்திரிகா நிர்ஜரேணாம் இயம் அவிகல யோகக்ஷேம சித்தியை பிரஜானாம் அலமிதி பரதேன பிரார்த்திதாம் ஆதரேனா என்றார். பரதன் பாதுகையை பிரார்த்தித்தான், அவற்றை கொடுத்தால் போதும், அதை வைத்துக் கொண்டு ராஜ்ய பரிபாலனம் பண்ணுகிறான் என்று அபிப்பிராயப்பட்டான். ஏன் அப்படி அபிப்பிராயப்பட்டான் அப்படின்னு கேட்டா, இந்த பாதுகை எப்பேற்பட்டது அப்படின்னு கேட்டா, இயம் அவிகல யோகக்ஷேம சித்தியை பிரஜான்